ಆದರು ಸರಿಬಾಗನೆ ಶಿವಮೇ, ನಾನು ನೈ ಕಂಡಾಗಣು ಶಿವಮೇ, ನೀಯೋ ಕಿಡೈ ಮೀದು ಇರೆಯೋ ಉಮ್ಮೀದು, கிடை வாகனம் போலே வரம் எனக்கு எப்போது, அழகிய மாதொரு சரிபாகனே சிவமே, நானுனை கண்டாகணும் சிவமே. தெரியும் முகமே மயங்கி அலைகிறதே என் மனமே, ஒவ்வொரு அரிசியிலும் ஈசா உன் பெயரே, ஒவ்வொரு அரிசியிலும் ஈசா உன் பெயரே, வாழும் வழி ஈசன் வழி என்ற போதும் இன்னும் என்ன தாமதமாதொரு சரிவாகனே சிவமே, நானுனை கண்டாகணும் சிவமே. தயவோடு ஆளணுமே நாளை நாளையன சொல்லாதே சிவமே, நாளை நாளையன சொல்லாதே சிவமே, தீயே குரு அடியேனொரு அடிமையாக உன்னை பாடுகின்றேன் மாதொரு சரிவாகனே சிவமே, நானுனை கண்டாகணும் சிவமே. அஞ்செழுத்தில் உன்னை தேடுகிறேன், நெஞ்ச குறை தீர வருவாயா சிவமே, நெஞ்ச குறை தீர வருவாயா சிவமே, நாளும் உனை பாடும் எனை இடைவிடாது கருப்பொழிந்து காத்திடுமாதொரு சரிவாகனே சிவமே, நானுனை கண்டாகணும் சிவமே, நீயோ கிடை மீது இறையோ உன் மீது, கிடை வாகனம் போலே வரம் எனக்கு எப்போது, அழகிய மாதொரு சரிபாகனே சிவமே, நானுனை கண்டாகணும் சிவமே. புரியல சிவமே, ஏதும் புரியாமல் எப்படி அதனை சொல்லி மகிழ்வேன் சிவமே, நான் அறிந்தது நமச்சிவாயம் எனும் அஞ்செழுத்துதான் சிவமே, நாலு பேருக்கு நல்லது செய்யும் குணமுண்டெனக்கு சிவமே, இந்த வழியிலே மோட்சம் என்பது கிடைக்காதா என் சிவமே, சங்கர சங்கர சரணம்